மனசுல பாட்டுதான் இருக்குது, ஓ மனசத கேட்டுதான் தவிக்குது. நான் உன்னை மட்டும் பாடும் குயிலுதான், நீ என்ன எண்ணி வாழும் மயிலுதான். மனசு முழுதும் இசைதான் எனக்கு, இசையோடு எனக்கு இடமும் இருக்கு. ஏ மனசுல பாட்டுதான் இருக்குது, ஓ மனசத கேட்டுதான் தவிக்குது.